ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காமாசிக அஷ்டகம் ஸ்லோகம் 7. சடாபடல பீஷணே சர்வசாட்டஹசோத்படே ஸ்புரத் க்ருதி பரிஸ்புரத் ப்ருகுடிகே பிவக்த்ரே க்ருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தன சரோஜ சதிருஷாத்ருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. போன ஸ்லோகத்தில் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணக்கூடியதான திருக்கரங்கள் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். உடனே சந்தேகம் வந்துட்டு, என்ன கோபத்தோட பகவான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணியிருக்கார்? அப்படி ஒருத்தர்கிட்ட அவ்வளோ கோபம் இருக்கிறச்சே அவர்கிட்ட யாரான போவாளா? அவர்கிட்ட போய் கேட்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவ்வளோ கோபத்தில் இருக்கார்ன்னு தெரிஞ்சால் நம்மளால் போக முடியுமா? ஆற்றுல மாமா ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் மாமி பசங்கள்லாம் அவள் கிட்டக்கு போகமாட்டா. சரி, வெளிலேருந்து யாரோ மாமாவோட தெரிஞ்சவா மாமாவுக்கு, இல்லை மாமாவால் ஏதோ காரியம் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆத்மாவா கிட்ட அப்போ அவர் கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சால் வரமாட்டான். அவள் ஏதோ டொனேஷனுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வரச்சே இவர் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் வந்து அந்த சமயத்தில் வரமாட்டாள். ஏன்னா அவர் 10,000 பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பார். சுவாபாவிகமாக கோபம் இல்லாத சமயத்தில் 10,000 பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா கோபமாக இருக்கிறச்சே 2,000 தான் பண்ணுவார் டொனேஷன், அதனாலேயே அந்த சமயத்தில் வரமாட்டாள். அப்போது இந்த மாதிரி கோபத்தோடு இருக்கிறச்சே வரமாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. எல்லாரும் வரமாட்டாங்கிறது இல்லாத இப்பேற்பட்ட இந்த கோபத்துக்கோ இந்த பெருமானுடைய ரூபத்தை பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கே, பயந்தோட வேண்டாமா இந்த ரூபத்தை பார்த்தா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பதில் சாதிக்கிறார். ஐயப்பா, அது வந்து சாதாரண மனுஷனுடைய ஸ்வபாவம்னா அந்த மாதிரி கோபம், இது வந்து நிசம்மம், இதுக்கு வந்து இந்த மாதிரி கோபம் கிடையாது. யார் மேலே கோபமோ அவள் மேலே மாத்திரம்தான் கோபம். ஆத்துக்கு வந்திருக்க மாமாவுக்கு ஆஃபீஸ் பாஸ் மேலே கோவம்னா மாமி மேலே பசங்க மேலெலாம் எரிஞ்சு விடுற மாதிரி இவர் கிடையாது. இந்த நிசம்மம் யாருக்காக கோபத்தை வரவழிச்சுன்றதோ அவள் மேலே மாத்திரம்தான் கோபத்தை காமிக்கும், ஆசிரியரானவன் மேலே கோபத்தை காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார், சொல்கிறார் தேசிகன். கபட கேசரின்னு அப்படின்னு சம்போதனம். நிசிம்மனா இந்த இடத்துல கபட்டகேசரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கபட்டம் அப்படின்னா, அதாவது நம்ம தமிழில் சொல்ற மாதிரி கபட்டமா இருக்கான் இவன் அப்படின்னா, வஞ்சனம் பண்றதுக்காக, பிரஹ்லாதன் அனுகிரகம் பண்றதுக்காகவும் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வஞ்சனை பண்றதுக்காக இந்த நிசிம்ம வேஷத்தை தரிச்சிருக்கான் இந்த நாராயணன். அதனால கபடகேசரின் அப்படின்னு கூப்பிடுறார் தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அது மாத்திரம் இல்லாத பூர்த்தியா சிம்மமா அப்படின்னு கேட்டால் இல்லை. முழு சிம்மமாக இருந்தால் சிம்மம்னு சொல்லலாம், இல்லை முழு மனுஷனாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. கழுத்துக்கு கீழே தான் மனுஷன், கழுத்துக்கு மேலே நிசிம்மம் சிம்மம். அப்போ இது வந்து கலந்த கலவையாக கபட்டமாக இருக்கே அப்படிங்கிறதுனால கபட்டகேசரின்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உன்னுடைய இந்த திருமுகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திலே ஒரு அழகு சதிசப்தமின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு விஷயம் உண்டு கிராமரில், சப்தமி விபக்தி அப்படின்னு சொல்லி அந்த விபக்திக்கு கூட சதிசப்தமின்னு ஒரு சேரும். சதிசப்தமி என்ன அப்படின்னா என்னன்னா, அப்படி இருக்கும் சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலேருந்து அந்த சம்ஸ்கிருத கிராமரை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதிசப்தமிங்கிற விஷயம் அந்த பிரயோகம் இந்த ஸ்லோகத்தில் நிறைய இருக்கு. கிருபாகப்பட்ட கேசரின்னு அப்படின்னு சம்போதனம். அந்த சம்போதனத்துக்கு மேல விஷயத்த சொல்றார், சடாபடல பீஷணே. இந்த சட்டாபட்டலம் அப்படின்னா பிடரி மயிர், இந்த சிம்மத்துக்கு ஆண் சிம்மத்துக்கு அழகே அதுதான், இந்த பிடரி மயிர் கழுத்து சுத்தி இருக்கும், அந்த மயிர் கொத்து கொத்தா வேற இருக்கும், கொத்து கொத்தா இருக்கக்கூடியதான கம்பீரமா இருக்கும் சிம்மத்துக்கு, அதுதான் கம்பீரம். அந்த மயிர் கூட்டங்கள்னாலே பயங்கரமா இருக்கான் அந்த சிம்மத்தோட பிடரி மயிர், இந்த சிம்மத்தோட பிடரிமயிர், சிம்மத்தோட பிடரிமயிரை பார்த்தாலே பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த சிம்மத்தோட பிடரிமயிர் ரொம்ப பயங்கரமா இருந்துதான். சரபசாட்ட ஹாசோத்பட்டே, சரபச அட்டஹாச உத்பட்டே, சரபச அதிவேகமான அட்டஹாச ரூபத்தில் வெளியாகிற கர்ஜனை ரொம்ப குரூரமாக இருக்கான். ஏன் அப்படின்னா வேகத்தோட கர்ஜிக்கிறது, அதுவும் அட்டஹாசம் பண்ணிட்டு கர்ஜிக்கிறது இந்த சிம்மம். அந்த கர்ஜனை பின்ன புழக்கிறது, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ரூபத்தை யாருமே பார்த்தது கிடையாது. அதனாலதான் தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்றச்சு எதிர்ச்சா ஹரேஹே அப்படிங்கிறார். எதிர்ச்சா அந்த க்ஷணம்னா அவதாரமே. அப்போ இந்த மாதிரி ஒரு சப்தம் அப்படிங்கிறது விண்ண புழக்கிறது, யாருக்கும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறது இந்த சப்தத்தை தாண்டி. முனைத்த சீற்றம் விண்சுடப் போய் மூலகும் பிறவும் அனைத்துமஞ்ச ஆளறியாய் இருந்தவம்மான். விண்ண புழக்கிறதுங்கிறது கலியன் பாசுரம், விண்ண முற்றது போய் அப்பேற்பட்ட ஸ்வரூபம், அப்பேற்பட்ட ரூபம் இந்த நிசிம்மாவதாரத்துல. அது மட்டும் இல்லாம அந்த கர்ஜனை பொதுவா சிம்மத்தோட கர்ஜனையை கேட்டதுன்னா பக்கத்துல எந்த மிருகமும் வராது. அதுதான் தேசிகன் எதிராக சப்தத்தில் சொல்றச்சே கவிதார்க்கிக சிம்மநாதா எதிக்ஷிதி பிருத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான பாஷ்யக்காரர்னு ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே ஒரு குகை இருக்கு, அந்த குகையில இந்த கவிதார்க்கிக சிம்மமாகிய நான் கர்ஜனை பண்றேன், யாரா இந்த மலைக்கிட்டே அந்த மிருகம் வர முடியும் அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறார் எதிராக சப்தத்தில. அப்போ அந்த மாதிரி இந்த ரிசிம்மன் கர்ஜிச்சிருந்தானா யார் நிக்க முடியும் பக்கத்துல? சரபசாட்ட ஹாசோத்பட்டே அப்படின்னு அந்த அதுவும் அந்த கர்ஜனை விட்டு விட்டு கூட இல்லையா, அதி வேகமா இருக்கு, அப்பேற்பட்ட கர்ஜனை இருக்கு. ஸ்புரக்ருதி, அது மாத்திரம் இல்ல, அந்த கோபமானது முகத்துல தெரியுது, பிரகாசமா இருக்கான் அந்த கோபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் கோபமா இருக்கார் அப்படின்னு சில பேரை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது, போய் பேசினாதான் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். ஆனா இவர் கோபமா இருக்கார்ன்றது தெரியும், ஏன்னா தன்னோட பக்தனை இவ்வளவு துன்புறுத்திருக்கான் ஹிரண்யகசிபுங்கிறத அந்த கோபத்தெல்லாம் காண்பிக்கிறதுக்காக தான் அந்த திருமுகத்தை ஸ்புரக்ருதி. அந்த கோபம் பிரகாசமா இருந்தது, தெளிவாகவும் இருந்துதான், அந்த தெளிவான கோபம். பரிஸ்புட புருக்குட்டிக்கே, அந்த திருமுகத்துல கோபம் தெரிஞ்சுது, புருவங்கள்லாம் துடிச்சுதான், புருவங்கள்லாம் என்ன இவனை என்ன பண்ணலான்ற கோபத்துல அப்படி இந்த கோபமான நம்ம முகமெல்லாம் அப்படி அப்படி பல்லகிலாம் கடிச்சுட்டு இருப்போம் நம்ம. அந்த மாதிரி நமக்கு என்ன கோபம்னா காஃபி கொடுக்கலங்கிற கோபம் தான், அதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வரும், ஃபோன் எடுக்கலன்னா கோபம் வரும், அந்த மாதிரி ஏதான ஒரு சில்லியாக இருக்கும் நம்ம கோபங்கள்லாம். ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரி கோபம் என்ன, தன்னுடைய பக்தனை என்னென்ன விதமான சித்திரவதை உண்டோ அத்தனையும் பண்ணியிருக்கான் ஹிரண்யகசிபு. அப்போ எப்பேற்பட்ட கோபம்னா அவ்வளோ அந்த கோபத்துக்கு இதுவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கோபம். கிருதேபி, அப்படி பண்ணப்பட்டிருந்த போதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இத்தனை நாள் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்த போதிலும் என்ன பிடரிமயிர்கள்லாம் பயங்கரமா இருந்த போதும் அதிவேகமான அட்டகாச ரூபத்தினால வெள்ள வர கர்ஜனையா இருக்கட்டும் குரூரமான கர்ஜனை. அந்த கர்ஜனையை கேட்டாலே பயந்து ஓடுறதுங்க எல்லாம். அது மாத்திரம் இல்லாம தெள்ள தெளிவான கோபம். அப்படி அந்த கோபத்தை பார்த்தாலே தீப்பூரி கக்கருது. அப்பேற்பட்ட கோபம் இருந்த போதிலும் கிருதேபி தனுஜடிம்ப தத்தஸ்தனா, அந்த அசுர குழந்தையா இருக்க தானவ சிசுவா இருக்கக்கூடியதான பிரஹ்லாதனுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை, அதாவது அவனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற வாத்சல்யம் தெரியறதான் அந்த அப்பேற்பட்ட கோபம் இருந்த போதிலும். தேதையா, உன்னுடைய தயை குணமானது சரோஜ சதிருஷாதிருஷா, தாமரை கண்கள்னால அனுகிரகம் பண்ணாராம் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு. வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே, விலட்சணமான ஒரு அனுகிரகம் அது யாருக்கு, பிரஹ்லாத ஆழ்வானுக்கு. விசேஷமான அனுகிரகம் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு மாத்திரம் அந்த இடத்துல பிரகாசிக்கிறது. இந்த ஸ்லோகத்துல அகட்டித கட்டணம் அப்படிங்கிற குணம் சொல்லியிருக்கு, தயை சொல்லியிருக்கு. எவ்வளவு கோபம் இருந்ததுன்னா ஹிரண்யகசிபுவை இந்த அளவுக்கு கர்ஜனையை பண்ணி தன்னோட பிடரிமயிரெல்லாம் உதறி தீப்பிழம்பு கக்கிறது, கர்ஜனையோ விண்ண பொழக்கிறது, இப்பேற்பட்ட பல்ல கடிக்கிறார், புருவத்தெல்லாம் உயர்த்துறார், புருவங்கள்லாம் துடிக்கிறது, இப்பேற்பட்ட கோபம் இருக்கிற செய்யும் தனுஜடிம்ப தத்தஸ்தனா, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் தான் பண்ணாராம். அவதாரம் பண்ணதே அந்த குழந்தைக்காக தான், பிரஹ்லாத ஆழ்வானுக்காக தான். அட் த சேம் டைம் மாமிய விசேண்டே பையனுக்கு, பையனை வெய்யாத இருக்க முடியுமா நம்மளால, இல்லையே. வெய்யறதுன்னா எல்லாரையும் வெய்யறோம், புகழறது பாராட்டுறதுன்னா எல்லாரையும் புகழறோம், அந்த மாதிரி தான் நாம இருக்கும். ஆனால் பகவான் ஒரே சமயத்தில் ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணிண்டே இருக்க செய்தேயும் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு ஐஸ் வருஷிக்கிறது, அனுகிரகம் பண்றார். அதுதான் நம்மாழ்வார் சொல்றச்சே சீற்றத்தோடு அருள் பெற்றவன். சீற்றம்னா கோபம், அருள்னா அனுகிரகம், ரெண்டத்தையும் ஒரே சமயத்தில் பெற்றவன் மிசும்மன். வேற யாருனாலையும் இது முடியவே முடியாது, பகவானால் மாத்திரம்தான் இது முடியும். ஏன்னா ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், கோபம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம், அனுகிரகம் பண்ணுறது அன்பா இருக்கிறதுங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லையும் போல்ஸ், எக்ஸ்ட்ரீம் போல்ஸ், அந்த ரெண்டு போல்ஸ்லையும் இருக்கக்கூடியவர் நிசும்மன் தான், வேற யாராலையும் இது முடியாது. நம்ம ட்ரை கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரைலாம் பண்ணோம்னா ஒன்று கோபம் மிஞ்சோம், இன்னும் அனுகிரகம் மிஞ்சோம், நம்மளால நிச்சயமா முடியாத ஒரு விஷயம் இது. அதனாலதான் கபட்டக்கே சரின்னு கபட்டமா இருக்கக்கூடிய நிசும்மனாலதான் இது மாத்திரம் முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப ஏற்பட்ட இந்த கோபமும் சரி அனுகிரகமும் சரி பகவான் ஒருத்தனால மாத்திரம்தான் பண்ண முடியுங்கிறத சாதிக்கிறார். இதையே தான் தயாசதகத்தில் சொல்றச்சே இதே ஸ்லோகம், 90% இதே ஸ்லோக பதங்கள் தான். அங்க தயே விருஷகிரி சுதுர் தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதாக்கிருதி திருஷ்யசே, சமுதிதாக்கிருதி பலவிதமான ஆக்கிருதிகள்லாம் தெரியறது. தயை தயையினுடைய தயையோட அவதாரங்கள் தான் எல்லா அவதாரமும் சாதிச்சார் தேசிகன். இந்த சீற்றத்தோட அருள் பெற்றவன் அப்படிங்கிற ஆழ்வார் பதத்தை தான் அப்படியே சாதிக்கிறார் தேசிகன். இப்படி பேர்பட்ட கோபம் இருக்க செய்தேயும் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணார். அதனால நாமெல்லாம் பயப்படவே வேண்டாம், நாமெல்லாம் ஆசிரித்தாள், பகவான் ஆசிரியக்கூடியவாள். அப்போ நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. நம் ஆசிரித்தாளுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அவாகிட்ட அந்த நிசம்மனுடைய கோபமானது வருமே தவிர நம்ம கிட்ட அந்த கோபம் வராது. நம்ம கிட்ட அனுகிரக புத்தியோட தான் இருக்கார் பகவான், நமக்கு தான் ஆனால் அந்த அனுகிரகம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. இந்த சீற்றத்தோடு அருள் பெற்றவன்ற ஆச்சரியமான பதம் நம்மாழ்வார் உபயோகம் பண்ணிருக்கார் திருவாய்மொழியில. தோற்ற கேடவை இல்லவனுடையான் அவனொரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவனடி கீழ் புக நின்ற செங்கண்மால் அப்படின்னு சொல்லி கண்ணை வேற மங்களாசனம் பண்ற. ஆமா, இவர் கண்ணில் ஐஸ் வருஷிக்கிறது அப்படின்னா ஒரு கண்ணு அக்னி, ஒரு கண்ணு சூரியன், எந்த கண்ணில் இருந்தாலும் இன்னொரு கண்ணு சந்திரன்னு சொல்லித்த தப்பான இந்து அக்னி நயனகான்னு அந்த ஒரே கண்ணால் ஐசை வருஷிச்சேரான் பிரஹலாத ஆழ்வான் மேலே அனுகிரகம். அது எப்படி முடியும் இது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சிம்ஹம் தன்னை சுற்றி வர மிருகங்களில் மிருகங்களை பார்த்து நன்னா கர்ஜனை பண்ணும், அந்த கர்ஜனைக்கு சிம்ஹத்தோடைய மடியிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய கூடியதான சிம்ஹத்தோட குழந்தை குட்டி சிங்கம் அந்த கர்ஜனைக்கு பயப்படாது. ஏன்னா அது அதோட அப்பா அதோட அம்மான்னு அதுக்கு தெரியும். அந்த கர்ஜனை விரோதிகளை நிரசனம் பண்ணுறதுக்காக அந்த கர்ஜனை இந்த குழந்தைக்கானது இல்லை, அந்த கர்ஜனை இந்த குழந்தையை ரட்சிக்கணும், தன்னை ரட்சிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர, தன் குழந்தையே பயமுத்துறதுக்காக அந்த சிங்கம் கர்ஜிக்குமான்னு அந்த மாதிரி தான். இந்த சிம்மமே இப்படி இருக்குன்றப்போ அது இந்த சிம்மம் விசேஷமான சிம்மம், அந்த சிம்மம் ஒரே சமயத்தில் இதை பண்ணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. சடாபடல தீஷணே சரபசட்டஹசோத்பட்டே ஸ்புரக்ருதி பரிஸ்புடத் ப்ருகுடிகே பிவக்ரே கிருதே கிருபாகபடகேசரின் தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜசதிருஷா திருஷா வியதிபிஷத்யதே வியத்யதே. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.